శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది భారద్వాజకులాబ్ధి శీతకిరణ శ్రీ శ్రీనివాసాద్గురోః లబ్ధ శ్రీధర చక్రలాంఛన విధిం రంగేంద్ర యోగీశ్వరే విన్యస్తాత్మభరం తదీయ కరుణా సంప్రాప్త సజ్ఞానకం వందే శాంతిదమాదియుక్తమనఘం శ్రీమాధవార్యం గురుం శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురు కరుణావాప్త చక్రాంక భాష్యం వైరాగ్యాచార వార్ధౌ వరద పదముఖే లక్ష్మణే న్యస్తభారం శ్రీవాగీశాత్తతుర్యం శఠరిపియతిరాడ్వేద చూడార్యమూర్తిం నూత్నం శ్రీరంగనాథం నవకరిమసనం బ్రహ్మతంత్రం శ్రయామః శ్రీతురగవదన పాదూ సంతత పరిచరణమాత్ర పరమార్థః జయతు శ్రీమానభినవరంగేంద్ర బ్రహ్మతంత్ర ప్రకాలః పర్యాయ భాష్యకారాయ ప్రణతార్తిం మిథోన్వతే బ్రహ్మతంత్ర స్వతంత్రాయ ద్వితీయ బ్రహ్మణే నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః తస్మై రామానుజార్యాయ నమః పరమయోగిని యశ్రుతి స్మృతి సూత్రాణామంతర్జరమశీషమతి యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి తం నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః నమో నమో యామునాయ నమో యామునాయ నమో నమః స్తోత్ర రత్నతి 41 శ్లోకంగల్ ఇదివరయిల్ పార్తిరుకురుం நாம் பகவானை அவர் சாட்சாத்தாக வர்ணிக்க ஆரம்பித்த ஸ்லோகமான விராஜமானோஜ்வல பீதவாசசம் என்கிற 32 ஸ்லோகத்திலிருந்து இதுவரையிலாக நாம் பார்த்த ஸ்லோகங்களுக்கு அப்புறம் இன்னும் 4 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அப்பொழுது பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்ற பரியந்தமாக பகவானை அந்த பகவானை த்வித்தியாந்த பதங்களால சாதிச்சு வந்து அவரையே எப்பொழுதும் ஸ்மரித்துக்கொண்டு அனுச்சரன் நிரந்தரம் அவரையே எப்பொழுதும் நிரந்தரமாக அவரையே அனுச்சரணம் செய்து கொண்டு தியானம் பண்ணிக்கொண்டு பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹா வேறு எந்த ஒரு மனோரதமும் இல்லாமல் என்று 46 ஸ்லோகத்தில் இதை முடிக்கப் போகிறார். எப்பொழுது நான் அவ்வாறு இருந்து அவரை சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருக்க போகிறேன் என்று கதா என்று சாதிக்கப் போகிறார். கதாகம் ஐகாந்திக நித்ய கிங்கரஹா பிரஹர்ஷயிஷ்யாமி சனாச ஜீவிதஹா என்று அவ்வாறு அந்த பகவானுக்கு விசேஷங்கள் சாதிக்கும் கிரமத்தில் நாம் தாயாரையும் அவர் வர்ணித்து அப்படிப்பட்ட தாயாருடன் என்று தயா சகாசீனம் என்று பார்த்தோம். அதற்கு அப்புறம் ஆதிசேஷனையும் ஆதிசேஷனுடைய பற்றிய 2 ஸ்லோகங்களையும் பார்த்தோம். இப்பொழுது த்வதீய புக்தோஜித சேஷ போஜினா என்கிற ஸ்லோகத்தினால் விஸ்வக்சேனரை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு அப்புறம் நம்ம ஆதிசேஷனை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கருடனை பற்றி பார்த்தோம். இவெல்லாம் நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களை பற்றி சாதிக்கிறார். அந்த கிரமத்தில் தற்பொழுது விஸ்வக்சேனரை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்ற 42 ஸ்லோகம். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். த்வதீய புக்தோஜ்ஜித சேஷ போஜினாம் த்வயா நிசிருஷ்டாத்மபரேண யத்யதாம் பிரியேண சேனாபதினான்ய வேதிதத் ததானுஜானந்த முதார வீக்ஷணைஹி என்பது. த்வதீய புக்தோஜ்ஜித சேஷ போஜினா என்று திருத்தீயாந்தமான சப்தம் இது. சேனாபதினா என்கிற சப்தத்திற்கு விசேஷம். த்வதீய புக்தோஜ்ஜித சேஷ போஜினா சேனாபதினா. த்வயா நிசிருஷ்ட ஆத்மபரேண சேனாபதினா பிரியேண சேனாபதினா எத் யதா த்வயா நிசிருஷ்ட ஆத்மபரேண சேனாபதினா தத் ததா அனுஜ உதார வீக்ஷணைஹி தத் ததா எத் நியவேதி தத் உதார வீக்ஷணைஹி அனுஜானந்தம் பவந்தமேவ அனுசரன் நிரந்தரம் என்கின்ற பின்னாடி வரப்போற பவந்தமுக்கு அட்ஜெக்டிவாக இந்த அனுஜ ததா அனுஜானந்தம் உதார வீக்ஷணைகி அனுஜானந்தம் என்று அந்த சப்தத்தை போய் அப்புறம் சேர்க்கணும். தித்தியாந்தமான பதம் தானே. சர்வத்திர நமக்கு பெருமாளுக்கு விசேஷண பூத்தமான பதம் அபேட்சிதம். அப்பொழுதுதான் இதெல்லாம் ஏக வாக்கியத்தை சொல்ல முடியும். சம்பூர்ண ஸ்தோத்திர ரத்னத்துக்கே கூட ஒரு ஏக வாக்கியத்துவம் சொல்ல முடியும். விசேஷத்தா இந்த 46வது ஸ்லோக பரியந்தம், அதாவது 32ல இருந்து 14 ஸ்லோகங்களுக்கு ஒரு ஏக வாக்கியத்துவம் சகண்டமாக சொல்ல வேண்டும். அதற்கு அப்புறம் ஸ்தோத்திர ரத்னத்திற்கு அகண்டமாக ஒரு வாக்கியம் ஏக வாக்கியத்துவம் சொல்லலாம். அந்த மாதிரியாக பிரயத்னங்கள்லாம் சாஸ்திரத்தில் சாஸ்திரக்காரால் படுவா. நாம் அந்த மாதிரிலாம் பிரயத்தனப்படுறோமோ இல்லையோ, இங்கே இருக்கிறத இருக்கிறபடி தெரிஞ்சின்றாலே நம்மளுக்கு பெரிய விஷயம். இப்போ இதற்கான சாமானிய அர்த்தம் என்ன அப்படின்னா, துவதீய புக்த உஜ்ஜித சேஷ போஜினா என்கிற பதம். நீர் அமுசெஞ்சு அதனுடைய மீதியை அமுது செய்யக்கூடியவரான சேனாபதினா என்று அர்த்தம். துவதீய புக்த உஜ்ஜித சேஷ போஜினா என்கிற பதங்கள் இதுல சேர்ந்திருக்கு. அதெல்லாம் சேர்ந்து ஒரு சமஸ்த பதமாக ஆகியிருக்கு. துவதீய புக்தம், துவயா புக்தம் ஏது அவசிஷ்டம், துவதீய புக்த உஜ்ஜிதம் நீர் அமுது செய்து விடப்பட்டதான மிகுதியான போஜனம் இருக்கிறதே, அதை அமுது செய்பவரான அந்த ஆதிசேஷ் அது அந்த சேனாபதி என்று அர்த்தம். அதாவது நைவேத்தியைஹி மதுபர்காத்தியைஹி முக்கியமூர்த்தேகே நிவேதிதைஹி விஸ்வசேனோத எஷ்டவ்யா என்று ஸ்ரீ பௌஷ்கர வச்சனமானது இங்க மனதில் கொள்ள வேண்டியது. அதாவது பகவானுக்கு, முக்கியமூர்த்தியான பகவானுக்கு நைவேத்தியங்கள்லாம் நாம் மதுபர்காதிகள்லாம் சமர்ப்பித்த பிறகு அதனுடைய அதையேதான் விஸ்வசேனருக்கு அமுது செய்விக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் இவர்கள் விஷ்ணுநாத்தம் அஷ்ணந்தி, அதனால் சாதாரணமாக தஸ்மாத் வித்வாம்சா விஷ்ணு பகிர்த்தம் பக்ஷயேயுகு என்று ஸ்ருதிகள் பகவன் நிவேதித்தமான அன்னத்தை இவர்களுக்கு ஆதிசேஷன், கருடன், விஸ்வசேன் இவர்கள் அருந்த வேண்டும் என்று இருப்பதனால் வித்வான்களும் அவ்வாறே செய்கிறார்கள் என்று பிரமாண வசனங்கள் கூறுகின்றன. அதை மனதில் கொண்டும் இன்னும் அநேக பிரமாணங்கள் விதவிதமாக சொல்லுகின்றன. அதையெல்லாம் மனதில் கொண்டுதான் பாஞ்சராத்திர ஆகம வசனங்கள் எல்லாம் மனதில் கொண்டு தொதிய புக்தோஜித சேஷ போஜி என்று விஸ்வசேனரை கூறுகிறார். தொதிய புக்த உஜ்ஜித சேஷ போஜினா சேனாபதினா, சேனாபதியாரும் விஸ்வசேனர். துவயா நிசிருஷ்ட ஆத்மபரேன என்கிறதானது அடுத்த பதம். துவயா உன்னால் நிசிருஷ்ட ஏவப்பட்டன் அர்த்தம், விடப்பட்டன் அர்த்தம், சமர்ப்பிக்கப்பட்ட அர்த்தம், உம்மால் அனுகிரகிக்கப்பட்ட கைங்கரியம். அது என்னது? நீர் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் அவரிடத்தில் ஒதுக்கி இருக்கிறீர். அது என்ன? ஆத்ம பரம். தன்னுடைய பரம் என்னன்னா யுத்தாதிகள், அதாவது ஆசிரித்தாளை காப்பாற்ற வேண்டியிருக்கும் தருணத்தில் செய்யக்கூடிய யுத்தாதிகள், அவரை காப்பாற்றுவதற்காக, ஆசிரித்தரை காப்பாற்றுவதற்காக செய்யக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தையும் நீர் என்ன பண்ணியிருக்கீர்னா அந்த விஸ்வசேனரிடத்தில் சமர்ப்பித்திருக்கிறீர். துவயா நிசிருஷ்ட ஆத்மபரகா யார் எது அப்படின்னால், துவயா நிசிருஷ்டா ஆத்மபரகா யஸ்மின் சஹா, துவயா நிசிருஷ்ட ஆத்மபரகா விஸ்வசேனஹா தேன துவயா நிசிருஷ்ட ஆத்மபரேன. எவ்வளவு அழகழகான விசேஷணங்களை போடுறார். இதெல்லாம் டக்குன்னு போடக்கூடிய விசேஷங்கள். அதுல நமக்கு நம்மளுடைய ஆச்சாரியாளுடைய ஒரு பிரயத்னமானது சாஸ்திரிய பிரயத்னங்கள் தெரியறது, அற்புதமான விசேஷணங்களை போடுறாள். ஆளவந்தார் கேட்கணுமா, அதுவும் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தின் தான் இருக்கிற ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் முன்னோடியானது. அப்படி அற்புதமான விசேஷணம் தொயானு சிருஷ்டாத்மபரேன, இன்னும் எப்படிப்பட்டவர்னால் பிரியேன, உமக்கு மிகவும் பிரீத்தி பாத்திரராக விளங்கக்கூடியவரான சேனாபத்தினா, சேனை முதலியார் என்று சொல்லக்கூடியவரான விஸ்வக்சேனர். விஸ்வக்கு எல்லா பக்கத்திலும் சேனை யாருக்கு இருக்கிறதோ அவர் விஸ்வக்கு சேனா எஸ்ய சா விஸ்வக்சேனகா என்று, அவர்தான் சேனாபதி. அதாவது பாதுகா சாஸ்திரத்தில் சாதிக்கச்ச கூட விஸ்வக்சேன விகார வேத்ரலதிகா கம்பகா சிரால் லும்பதி என்று தேவதைகள்லாம் அகமகமிக்கையாக பாதுகையை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக வரச்ச அவருடைய பெரும்பாலை அடிபட்டு அவள்லாம் ரெகுலரைசாராளே தவிர மற்றபடி மொத்தமாக வந்து விழற. பெருமாள் பாதுகையை சேவிக்கிறதுக்கு, பகவத் சரணாரவிந்தத்தை சேவிக்கிறதுக்காக வரவாள், பாதுகையை சேவிக்கிறதுக்காக வரவாளுடைய கும்பலானது சம்மர்தமானது அதிகமாக, அது விஸ்வக்சேனருடைய விகார வேத்திரம் இருக்கிறதே, கையில் வைத்திருக்கிற வேத்திர தண்டம், அதனுடைய லத்திகா, அதனுடைய அதில் நுனியில் கட்டப்பட்டுள்ள கயர் இருக்கிறதே, அதனுடைய கம்பகா, அதனுடைய அசைவானது ரொம்ப நாள் கழிச்சுதான் அடங்கிறதுனால் அதுவரையில் அவர் அதை பிரயோகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதனால்தான் தேவதைகள் அவருடைய வசம் வருகிறார்கள். இல்லையெனில் தேவதைகள் அகமகமிக்கையா பாதுகைய சேவிக்கணுன்றதுக்காக அகம் சம்மர்த கோலாகலம், அகமகமிகா சம்மர்த கோலாகலம், விஸ்வக்சேன விகார வேத்ரலதிகா கம்பகா சிராலும்பதி என்று சாதிக்கிறார். அப்படியாக விஸ்வக்சேனருடைய பிரசம்சையானது சாஸ்திரங்கள்ல அங்கங்க சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கையில் இருக்கிற வேத்திர தண்டமானது மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தொயா உம்மால் நிசிருஷ்ட வைக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட தன்னுடைய பரமான பக்த சம்ரக்ஷண ரூபமான யுத்தாதிகள் பண்ண வேண்டிய ஆவசியத்தை ஏற்படும் போது யுத்தாதிகள்லாம் பண்ணுவதற்காக எந்த ஒரு பாரமானது விஸ்வக்சேனரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோ அதனாலேயே இவ்வளவு பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைக்கிறோமோ அவரிடத்தில் பிரீத்தியையும் வைத்திருப்போம், மகாவிஸ்வாசத்தையும் வைத்திருப்போம். அதனால் பிரியேன என்ற சப்தமும் இங்கு கிருத்தார்த்தமாகிறது. பிரியேன சேனா ஆதியாரானா பிரியனான சேனாபத்தினா. சோ அதனால திருத்தியாந்தமான பதங்களை உபயோகப்படுத்தி தொதிய புக்தோஜித சேஷபோஜினான் ஒரு திருத்தியை, தொயானு சிருஷ்டாத்மபரேன என்கிறதான ஒரு திருத்தியை, பிரியேன என்கிற திருத்தியை, இந்த மூன்று திருத்தியையும் சேனாபத்தினா என்கிற திருத்தியையில் அபேதேன அன்வைச்சி சாமானாதிகரண்யன அன்வைச்சி அந்த சேனாபத்தினால் எந்த ஒரு எது எந்த ஒரு கைங்கரியமானது யதான்யவேதி எப்படி அவர் செய்தாரோ அதை அப்படியே வந்து நிவேதனம் செய்கிறார். நான் இவ்வாறாக இந்தெந்த காரியங்களை செய்து முடித்து விட்டேன், இந்தெந்த காரியங்கள் நான் சாதித்திருக்கிறேன், உம்முடைய கைங்கரியமாக நீர் நிவேதனம் நீர் ஆக்ஞையிட்ட கைங்கரியங்களில் இவைகள் முடிந்துவிட்டன, இவைகள் பாக்கி இருக்கின்றன என்று அப்பப்பொழுது வந்து நிவேதனம் செய்கிறார். தத்து எது யதான்யவேதி எந்த ஒரு விஷயங்கள் எவ்வாறாக நிவேதிக்கப்பட்டனவோ விண்ணப்பிக்கப்பட்டனவோ தத்து அதை ததா அப்படியே அவர் சொன்னபடியாக அனுஜானந்தம் அனுமதி அளிச்சு சரி பரவாயில்ல இதெல்லாம் ஆயிடுதா சரி இன்னும் பாக்கி இருக்க வேண்டிய கைங்க சரி பண்ணு மேல என்று மேலும் அதை அங்கீகரித்து மேலும் உத்தரவிட்டு அதற்கு அதை என்ன பண்றார்னா உதார வீக்ஷணைகி அனுஜானந்தம் அவருடைய உதாரமான வீக்ஷணங்களால் பார்வைகளினால். ஆஹா என்ன இந்த மாதிரி ஒரு பிரியன் பார்த்தியா, நான் சொன்ன காரியத்தை எப்படி நிறைவேற்றுகிறான் பார்த்தியா இந்த விஸ்வக்சேனன் என்று பிரீத்தியதிசயத்தினால் உதாரமான ஒரு வீக்ஷணத்தில் உதாரமான பார்வை மிகுந்த நேர்த்தியான பார்வை மிகவும் அகன்ற பார்வை அது எந்த அர்த்தத்தில் வேணாலும் சொல்லலாம். உதார வீக்ஷணைகி அனுஜானந்தம் அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுபவராக விளங்கக்கூடிய பவந்தமேவன்னு பின்னாடி போய் சேரப்போம். அப்படிப்பட்ட பவந்தமேவ என்று சோ சேனாபதியனால்னு சொல்றதுக்கு சேனாபதிக்கு மூணு விசேஷனம் அது திருத்தியா விபக்தியில இருந்து அதற்கப்புறம் முன் ஸ்லோகங்களிலெல்லாம் வந்த அந்த தித்தியா விபக்தியான பதம் எந்த பவந்தமேவன்றதுல சேர்க்கணுமோ அதுக்கு அனுசிதமாக அந்த சேனாபதியினால் யதா எது நியவேதி எது எப்படியாக தெரிவிக்கப்பட்டதோ அதை அப்படியே உணர்ந்து கொள்பவரான அந்த பகவானை உதார வீக்ஷணைகி அனுஜானந்தம் தம் பவந்தம் ஏவ அனுசரன் நிரந்தரம் என்ற ஸ்லோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இப்படியாக சாமானிய அர்த்தமானது நிற்க பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் எவ்வாறாக இதை விவரிக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அத பகவதா ஸ்வவைபவானுரூபம் ஸ்வசங்கல்ப கல்பித நித்யாதிகார சேனாபதி சேவா பிரகாரம் அபிததானஹா, அதாவது பகவானுடைய ஸ்வவைபவத்துக்கு அனுரூபமாக, அவனால் என்னன்னால் ஒரு பெரிய காரியங்களை ஒரு பெரிய மனுஷன் சாதாரண மனுஷனுக்கு ஒப்படைக்க மாட்டான், அதற்கேற்ற ஒரு பெரிய மனுஷனை தயார் பண்ண வேண்டிய ஸ்தித்தியில் அவன் இருப்பான். இல்லை என்றால் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு மனுஷனை தயார் பண்ணி அவனிடத்தில் ஒப்படைப்பான். ஏன்னா அவ்வளோ பெரிய காரியத்தை சாதாரண ஒருத்தரண்ட ஒப்படைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால அதுக்கேற்ற ஒரு பர்சனை அவன் தேடணும். இல்லையெனில் அந்த மாதிரி ஒரு ஒருத்தனை கிரியேட் பண்ணணும். ஆனால் பெருமாளுக்கு நித்திய சங்கல்பமானபடியினால் நித்தியமாக அந்த மாதிரியான நித்தியர்களை, சர்வசமர்த்தர்களான நித்தியர்களை அவர் ஏற்கனவே சங்கல்பித்திருப்பதனால் அதற்கான ஒரு கஷ்டம் பட வேண்டாம். லௌகிக ஆளான நிருபதிகள் ராஜாக்கள் ஒரு மனுஷனை அதுக்காக தயார் பண்ண வேண்டிய நிலையில் இருப்பார்கள். அததான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அத பகவதா ஸ்வவைபவானுரூபம், பகவானுடைய வைபவத்துக்கு அனுரூபமாக ஏற்ற மாதிரியாக அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஸ்வசங்கல்ப கல்பித்த நித்யாதிகார சேனாபதி சேவா, தன்னுடைய சங்கல்பத்தினால் கல்பிக்கப்பட்ட நித்யாதிகாரமான சேனாபதி, நித்திய அதிகாரத்தை தன்னுடைய சங்கல்பத்தினால் யாருக்கு கல்பித்திருக்கிறாரோ, யாருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரோ, தன்னுடைய நித்திய சங்கல்பமே அப்படி இருக்கு. ஸ்வ சங்கல்ப கல்பிதமான நித்யாதிகாரம், ஏன்னா இதெல்லாம் நித்திய சங்கல்பாயத்தம்னு சாதிக்கிறோம் சாஸ்திரங்கள்ல. நித்யாள்லாம் தன்னுடைய நித்திய சங்கல்பத்தினால நித்தியமாகவே படைக்கப்பட்டவர்கள் என்று, அந்த சங்கல்பத்திலெல்லாம் அந்த சமயத்துக்கு ஏற்ற மாற சங்கல்பங்கள் கிடையாது. அதனால ஸ்வ சங்கல்ப கல்பித்த, அதனால்தான் ஸ்வசங்கல்ப கலாகல்பைர் ஆயுகைர் ஆயுகேஸ்வரஹா என்று அங்கும் இதே சப்தங்களை சுவாமி தேசிகன் இதே கிரந்த கர்த்தா அங்க பண்றார். ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைஹி என்று, அதே மாதிரி ஸ்வசங்கல்ப கல்பித நித்யாதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சேனாபதி, அந்த சேனாபதியினுடைய சேவா பிரகாரம், அவருடைய கைங்கரிய பிரகாரம் எப்படி இருக்கு என்பதை சொல்லுபவரான இந்த ஆளவந்தார் அபிததானஹா யாமுனாரியஹான்னு அர்த்தம். அத என்ன என்ன நன்னா புரிஞ்சுக்கணும், இந்த சம்ஸ்கிருத சப்தங்கள்லாம் அவ்வளோ அழகழகான சப்தங்கள், தீர்க்கமான சமாசத்தில் அற்புதமாக ஒரு நல்ல நவரத்னங்களை எப்படி தங்கத்தில் பதிக்கிறாளோ அந்த மாதிரி பதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பதங்களும் புரிஞ்சுக்கணும். அத பகவதா ஸ்வவைபவானுரூபம் ஸ்வசங்கல்ப கல்பித நித்யாதிகார சேனாபதி சேவா பிரகாரம், அதாவது ஸ்வசங்கல்பத்தினால கல்பித்தமான நித்யாதிகாரத்தை உடைய சேனாபதியினுடைய சேவையினுடைய கிரமத்தை சொல்லுபவரான யாமுனாச்சாரியர் ஸ்ரீஷபுக்தோஜித சேஷபோஜி சேஷஜீவனஹா இது தன் மந்திரோக்தமாக, அதாவது விஸ்வசேன மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தில் ஒரு பதம் இருக்கு, அது முக்கியமான விசேஷமானபடியினால அந்த மந்திரத்திலேயே அது போய் உட்கார்ந்துருக்கு. அதனுடைய தாத்பரியத்தை தான் இந்த ஸ்வதீய புக்தோஜித சேஷ போஜினா என்கிற சப்தத்தினால் சாதிக்கிறார். ஸ்ரீஷபுக்த ஸ்ரீஷனான பெருமாள் இருக்காரே, ஸ்ரீக்கு ஈசனான பெருமாள், அவருடைய புக்த உஜ்ஜித சேஷ ஜீவனஹா என்று விஸ்வக்சேனருக்கு ஒரு விசேஷம் அவருடைய மந்திரத்திலேயே சொல்லியிருக்கு. தன் மந்திரோக்தமாக தொதிய புக்தோஜித சேஷ போஜன, தொதிய அர்த்தம் இங்க பெருமாளை பார்த்து சொல்றதுனால தொதியன்னு வருது, இல்லை என்றால் ஸ்ரீஷபுக்தோஜித சேஷபோஜி அப்படின்னு அவருக்கே சேஷ ஜீவனஹா, அதாவது ஸ்ரீஷபுக்தோஜிதம் எது சேஷம் தத்து ஏவ ஜீவனம் எஸ்ய சஹா, அதுதான் ஜீவனம் யாருக்கோ அதை சாப்பிட்டுதான் ஜீவிக்கிறார் என்பதனால் நித்யாளுக்கு அந்த மாதிரிலாம் உண்டானால் நித்யாளுக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் இவருக்கு பகவானுடைய புக்தோஜிதம் இல்லாமல் இவர் இருக்க மாட்டார் என்பதனால் அந்த விசேஷம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது தன் மந்திரோக்தமாக தொதிய புக்தோஜித சேஷபோஜினா இது. தொதிய புக்தம் தொத்புக்தம் இத்தியர்த்தா. தொதிய புக்தம்னா தொத்புக்தம். யத்போக்தவ்யதயா போஜன பாத்திர நிகிதே கிஞ்சித் அபுக்தம் சாத் தத்புக்தோர்ஜிதம் இத்யுதீரியதே. யாருக்கு இது போக்தவியம் என்று வைக்கப்படுகிறதோ, அதாவது பெருமாளுக்கு இது அனுபோக்தவியம், பெருமாள் இது அபிஷேகம்னு பெருமாளுக்கு எது வைக்கப்படுறதோ, அந்த பாத்திரத்துல வைக்கிற அந்த அந்த அன்னத்துல கிஞ்சித் அபுக்தம் சியாத் கொஞ்சம் நீத்தி வச்சிருந்தால் அது தத்போக்தோஜிதம் நித்யுதீரியதே. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமான அப்படினால அதை புரிஞ்சுருவீங்க நீங்க. சேஷ போஜினான்ற சப்தத்தினால சம்பிரதாயத்துல இதெல்லாம் இப்ப ரொம்ப பிரசித்தம் ஆயிட்டதுனால இவ்வளவு விஸ்தாரம் நமக்கு இன்னைக்கு தேவைப்படாதே கூட புரிஞ்சுக்கலாம், ஆனால் இருந்தாலும் தேவைப்படும் நிறைய பேருக்கு. போஜன பாத்திர நிகிதத்துல கிஞ்சித் அபுக்தம் கொஞ்சம் சாப்பிடாம வச்சிடுவோம். அதாவது வாஸ்தவமா பார்க்க போனா திருஷ்டுவா திருப்தி தேவதைகள் பார்த்தே சந்தோஷப்படுறான், யாரும் சாப்பிடறதில்லை அப்படின்ற கிரமத்துல கண்டருளை பண்றதுன்னு தான் நம்ம சம்பிரதாயத்துல சொல்றோம். அந்த கண்டருளை பண்ணப்பட்ட மீதி அந்த அன்னம் இருக்கிறதே அவர் அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார்னா என்ன அர்த்தம்? கண்ணாலேயே பருகிறார், பருகுகிறார், அற்புதமா இருக்குப்பா அப்படின்னு இடத்துல பார்க்கலாம். சமர்ப்பிச்சா எல்லாரும் கை வச்சிடுவா. உதகசாந்தி முடிஞ்ச உடனே சம்பாவனை வேண்டி வாங்கிக்கோங்க. வெத்தலை பார்க்க நீங்க இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கொடுக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா கொடுக்குறவா, சில பேர் கொடுப்பா, சில பேர் வந்து அப்படியே கையை வச்சிடுங்கன்னுவா. எல்லாரும் புரிஞ்சுட்டு அப்படி அப்படியே தசானுஜானந்தம் அது அப்படியே உதாரமான ஒரு ஹிருதயத்தோட அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. அந்த அது இந்த உதார வீஷணைக்கு அது அர்த்தம் இல்லை. எது புக்தோஜித்த சேஷ போஜினான்ற இடத்துல அவெல்லாம் திருஷ்டுவா திருப்தி பார்த்தே சந்தோஷப்படுகிறார்கள் என்ற கிரமத்தில் சொல்லுகிறேன். கிஞ்சித் அபுக்தம் சியாத் தத் புக்தோஜிதம் இத்யுதீரியதே ததேவ அன்னம் புக்த சிஷ்டத்தையா சேஷசப்தம். அந்த அன்னம் தான் அவர் கண்டருளிய மிகுதி தான் சேஷசப்தார்த்தம். எத்வா புக்தோஜிதைக்க தேச விஷயோயம் சேஷசப்தா அம்சாந்தரஸ்ய அந்யார்த்தத்தையா விபஜனீயத்வோக்தேகி. அதாவது பகவானுக்கு சமர்ப்பிக்கிச்சு, அதை விபாகம் பண்ணி இது இவர்களுக்கு, இது லக்ஷ்மிக்கு, இது அப்படின்ற விபாகம் எல்லாம் இருக்கு. அந்த விபாகப்படி அதை விபாஜனம் பண்ணால் அதுல சேஷ போஜினா என்று பகவானுக்கு நிவேதனம் பண்ணத்தினுடைய அம்சம்தான் அது விஸ்வக்சேனருக்கு சொல்லி இருக்கிறதுனால ஏற்கனவே தொதிய புக்தோர்ஜித அம்சம் இருக்கிறதே அதை அம்சாந்தரஸ்ய அந்யார்த்தத்தையா விபஜனீயத்துவத்தை. மீதி அம்சங்கள்லாம் வேற வேற காரியத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு, அதனால பகவானுடைய சேஷம் மட்டும்தான் இவாளுக்கு அப்படின்னு தாத்பரியங்கள் இருக்கு. அதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமங்கள்லயும் சம்பிரதாயத்திலையும் விதவிதமா இருக்கிறதுனால அதெல்லாம் நாம இங்க ஸ்மரிச்சுக்கணும். துவயா நிசிஷ்டாத்மபரேன ஸ்வச்சந்த விருத்தினா துவயா சமர்ப்பிதாத்மபரேன இத்தியர்த்தா. துவயா நிசிஷ்டா ஸ்வச்சந்த விருத்தியான நீர் ஸ்வச்சந்தமான வியாபாரத்தை உடையவர். நீர் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை விஸ்வக்சேனருக்கு கொடுத்துட்டா, அவர் இஷ்டம் அவர் கொடுப்பார். அதனால ஸ்வச்சந்த விருத்தியான உன்னால், ஸ்வச்சந்த விருத்தினான தன் இஷ்டப்படி நடந்து கொள்ளக்கூடியவரான அவர் அர்த்தம். பகவான் தன் இஷ்டப்படி நடந்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரே போய் தன்னுடைய காரியங்களை பண்ணலாம், இல்ல விஸ்வக்சேனா நீ பார்த்துக்கோன்னு விட்டுடலாம். இப்போ அவர் ரெண்டு விதமாகவும் பண்ணக்கூடியவர், அதுல அவருக்கு சுவாச்சந்தியம் இருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு யானையானது தன் இஷ்டப்படி தன் தள்ள மண்ணை அள்ளி போட்டுக்கிற சுவாதந்திரம் இதுக்கு இருக்கு. அது அப்பதான் தீர்த்தா மாட்டிட்டு வந்தாலும், நன்றாக குளித்து விட்டு வந்தாலும், ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலும், அது மண்ணை எடுத்து போட்டுக்கிறது அதனுடைய சுவாதந்திரம். அந்த மாதிரி இந்த பெருமாள் என்ன பண்ணுவார்னா, சில சில சமயங்கள்ல தன் இஷ்டப்படி நடந்து பார் அப்படின்னு சாதிக்கிறார் பாருங்கோ. ஸ்வம் திரமிட நிகம சூக்திபிர் பாந்தம் மதுக்திபிர் மலினீகரோதி ஸ்ரீரங்க கம்ரஹா கலபம் கயேஷ ஸ்நாத்வாபி தூளீரசிகம் நிஷேதா என்று, ஸ்நாத்வாபி தூளீரசி ஸ்நாத்வாபி தூளீரசிகா என்று ரங்கநாதனை சாதிக்கிறார். யானை போல அவர், மதமத்த யானை போல அவர். திரவிட சூக்திகள் இருக்கு, வேத சூக்திகள் இருக்கு, எல்லாம் இருக்குச்சு. என்னுடைய பாசுரங்களும் வேணும்னு ஆசைப்படுறார் பாருங்கோன்னு பட்டர் சாதிக்கிறார். ஸ்வம் திரமிட நிகம சூக்திபிர் பாந்தம் மதுக்திபிகி மலினீகரோ. என்னுடைய பாட்டால அவர் தன்னை அழுக்காக்கிக்கணும்னு ஆசைப்படுறார். யார் குளிச்சுட்டு வந்த யானைய மண்ணள்ளி போட்டுக்கிறத யாரால நிறுத்த முடியாது? அதுதான் சுவாச்சந்தியம். அவர் இஷ்டம், அவர் வந்து விஸ்வக்சேனருக்கு கொடுப்பார், இன்னும் யாருக்கான கொடுப்பார் கைங்கரியத்தை, அவர் இஷ்டம். அந்த மாதிரி ஸ்வச்சந்த விருத்தி நான் துவயா நிசிருஷ்ட ஆத்மபரேனன்ற சப்தத்தில் பகவானுக்கு இருக்கிற சுவாச்சந்தியத்தையும் கூட சேர்த்து வர்ணிக்கிறார் வியாக்கியாத்தான சுவாமி தேசிகன். ஸ்வச்சந்த விருத்தினா துவயா, இந்த துவயா நிசிருஷ்ட ஆத்மபரேனன் இருக்கிற துவயாவுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்கிறார். எப்படி அப்படின்னா ஸ்வச்சந்த விருத்தினா துவயான்னு அது அதை விசேஷிக்கிறார். எப்படிப்பட்ட நீ என்றால் தன்னுடைய இஷ்டப்படி எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியவனான உன்னால் அனுகிரகிக்கப்பட்ட கைங்கரியத்தை உடையவரான விஸ்வக்சேனர் என்று அர்த்தம். துவயா நிசிருஷ்ட ஆத்மபரஹா, அதுவும் யாருடைய காரியம் அது? அதர்வைஸ் அவரே பண்ண வேண்டிய காரியத்தை அவர் விஸ்வக்சேனருக்கு சமர்ப்பிச்சிருக்கார். அசுர நிராகரணாதிஷு சேனா நிர்வகணாதி பாரஸ் சேனாபதித்வேன கல்பித்தே ஹியஸ்மின் விநியஸ்யதே. அசுர நிராகரணாதிஷு, அசுரர்களை ஓடவிடும் சந்தர்ப்பங்களில், ஓடவிட வேண்டிய காரியங்கள், அசுரர்களை நிராகரணம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில், சேனா நிர்வகணாதி பார பாரஹா, சேனையை நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு, அந்த பொறுப்பானது யாரிடத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால், பாரஹா சேனாபதித்வேன கல்பித்தே, சேனாபதியாக நியமிக்கப்பட்டுள்ள அஸ்மின் விஸ்வக்சேனேன் அர்த்தம். விநியஸ்யதே, நம்ம இந்த விஸ்வக்சேனரிடத்தில் தானே கொடுக்கப்படுகிறது. அதனால் அந்த விஸ்வ அத்தகா தன்னியோக பூர்வகம் அந்நே பிரவர்த்தந்தி, அவர் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரிதான் சேனையில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள். அதை எப்படி சொல்றார்? அவரிடத்துல பொறுப்பானது ஒப்படைக்கப்படுகிறது. அத்தகா தன்னியோக பூர்வகம் அவர் அவருடைய ஆஜ்ஞைப்படிதான் அந்நே சேனா சேனையில் இருக்கிறவாள்லாம் பிரவர்த்தந்தி, பிரவர்த்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஜெகத் சிருஷ்டியாதி பாரோஸ்மின் சமர்ப்பித இதி கேஷாஞ்சி வியாக்கியானம் து பகவததீன தத் பிரபாவாதிசய பிரசம்சார்த்தம். சில சமயத்தில் ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரங்கள் எல்லாம் கூட அவரிடத்துல கொடுத்துட்டு அவர் ஜோஷமாஸ்தேன்னு சில பேர் வியாக்கியானம் பண்றார், அவர் நிச்சயத்தையா இருக்கார் அப்படின்னு. ஆனால் வஸ்துதா அது அப்படி கிடையாது. ஆனால் பகவததீன தத் பிரபாவம், அவருடைய பகவானுக்கு அதீனமாக இருக்கக்கூடியதுதான் அவருடைய பிரபாவம். அதாவது விஸ்வக்சேனருடைய கண்ட்ரோல் ஆனது பகவானிடத்துல இருக்கு. அவர் வேணுமென்றால் சிருஷ்டி அதிகாரத்தை கூட அவரிடத்துல கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பிரபாவம் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக அவ்வாறு சொல்லுகிறார்களே ஒழிய அவரிடத்தில் ஒப்படைப்பதில்லை என்று அர்த்தம். ஏனால் சுதர்சனாழ்வாரை பத்தி சொல்லச்சு கூட, யஸ்மின் விநியஸ்ய பாரம் விஜயினி ஜெகதாம் ஜங்கமஸ்தாவரானாம் லக்ஷ்மி நாராயணாக்கியம் மிதுனம் அனுபவதி அத்யுதாரான் விஹாரான் என்ற அந்த கடைசி ஸ்லோகத்தில் சுதர்சன சதகத்தில், எந்த ஒரு சுதர்சனத்தில் ஜெகத் சிருஷ்டி சம்ஹார ஸ்திதியாதி பாரங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு பெருமாளானவர் நிச்சிந்தையாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட சுதர்சனர் அப்படின்ட்டு சாதிக்கிறார் அந்த இடத்துல. ஆனால் வஸ்துதா அது அப்படியானால் அந்த அளவுக்கு அவளுடைய பிரபாவம் இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த ஸ்லோகங்கள் வருகின்றனவே ஒழிய, அந்த மாதிரியான வர்ணனைகள் வருகின்றனவே ஒழிய, சிருஷ்டியாதிபாரங்களை சாக்ஷாத் பகவானே செய்கிறார் என்பதே உண்மை. ஏகஸ்யை வகி சர்வசரீரினா, சர்வசரீரியான அவர் ஒருத்தர் தான் பகுஸ்யாமிதி சங்கல்ப க்ஷமத்வமிதி, அவருக்கு தான் சர்வசரீரியான பெருமாளுக்கு தான் சர்வசரீரினஹா சர்வசரீரினஹா ஷஷ்டி விபக்தி, அவருக்குத்தான் அவருடையதுதான் பகுஸ்யாமிதி சங்கல்ப க்ஷமத்வம், பகுஸ்யாம் சங்கல்பமானது அவரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று பிராகேவ ஸ்தாபிதம். முன்பே அவருடைய சிருஷ்டி சிருஷ்டியாதி காரணத்துவ பிரதிபாதன சமயத்திலேயே சொல்லி இருக்கிறோம். அதையேவ ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நியஸ்த சமஸ்தாத்மைஸ்வர்யம் இது ஸ்ரீவைகுண்ட கத்யோக்தி ரபி, ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலையும் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலையும் ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நியஸ்த சமஸ்தாத்மைஸ்வர்யம் என்று சொன்னது கூட அதிசயோக்தி தான். வைகுண்ட கத்யோக்தி ரபி பக்தானாம் சுவாமி சேவா விக்ன பிரசமனே பரிஜன நியோகாத உச்ச யோஜனீயா. என்னென்ன கைங்கரியம்னால் எல்லா கைங்கரியமும் சிருஷ்டியாதிகள்னு நினைச்சுக்கூடாது. சுவாமி சேவா விக்ன பிரசமனே, பகவத் கைங்கரியங்கள்ல வர விக்னங்களை எல்லாம் தடுப்பதிலும் பரிஜன நியோகாதவு கைங்கரிய பரால அடக்கி ஒடுக்கி கரெக்டா லைன்ல கொண்டு வருது. அந்த மாதிரி காரியங்கள்ல தான் விஸ்வசேனதை அவர் பிரவர்த்திப்பிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, சமஸ்தாத்ம ஐஸ்வர்யம்னா எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஒப்படைச்சுட்டார் என்ற அர்த்தமானது புரிந்து கொள்ளக்கூடாது என்றே சுவாமி தேசிகன் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றார், அதை ஒரு நியமனம் பண்றார், கண்ட்ரோல் கொண்டு வந்து இவ்வளவுதான் விஸ்வசேனருடைய. அப்ப சிருஷ்டியாதி எல்லாம் பகவான் சாட்சாத்தாக பண்ணுகிறார் என்று பகுஸ்யாமித்தி சங்கல்ப க்ஷமத்துவம் சர்வசரீரனாக ஏகசீவ பரமாத்மனாக விஷ்ணோகோன்னு ஏற்கனவே ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம் என்றும் சாதித்து, அவ்வாறு இருக்க விஸ்வசேனரிடம் நியஸ்த சமஸ்தாத்ம பரஹா என்பதானது இந்த அளவிற்கு தான், அதாவது சுவாமி பகவானான விஷ்ணுனுடைய கைங்கரியத்தில் விக்னம் ஏற்படுவாயில் அதை தடுத்து நிறுத்துவது விஸ்வசேனருடைய காரியம். பரிஜன நியோகாதிகள் கூட இருக்கிற கைங்கரிய பரால் எல்லாம் தேவதைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது அது அவருடைய காரியம். நியோகான அவளெல்லாம் வழிப்படுத்துதல், சரியா முறைப்படுத்துதல், இதெல்லாம் அவருடைய காரியம். அந்த அர்த்தத்துல தான் அதை புரிஞ்சு கொள்ளணும். யோஜனியா, அதாவது என்ன, அந்த ஸ்ரீ வைகுண்ட கத்திய உக்திரப்பி யோஜனியா, அந்த வைகுண்ட கத்திய உக்திக்கு கூட இந்த அளவுக்கு தான் அர்த்தம் சொல்லணும். விஸ்வசேன மந்திரே தூ விஸ்வசிருஜி பதம் முக்தவத்து பிரபூத சிருஷ்டி மாத்திர பரம். அப்புறம் சரி சுவாமி இது வேணா பரவாயில்ல, விஸ்வசேன மந்திரத்துல இன்னொரு பதம் இருக்கேன், விஸ்வசிருஜகான்னு ஒரு பதம் இருக்கே, விஸ்வத்தையே சிருஷ்டி பண்றவர்னு பதம் இருக்கே, அதை என்ன பண்றதுனால் முக்தாளுக்கு எப்படியான அநேக சயதா பித்ருலோக காமம் காமோ பவதி பித்ருவிசார சம்பன்னோ மகியத்தே இத்தியாதி லோகங்களை சிருஷ்டி பண்ற சாமர்த்தியமானது முக்தாளுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இவருக்கு இருக்குன்னு அந்த அளவுக்கு தாற்பயமே தவிர, சம்பூர்ண ஜெகத் சிருஷ்டியினுடைய வியாபாராதிகள் இவர் அதீனம் விஸ்வசேனாதீனம்னு சொல்ல வரவில்லை. அந்த விஸ்வசிருஜா என்று சொல் விசேஷபூத பரமாத்ம பரியந்தம் அல்லது விஸ்வசேனாந்தர்யாமியான பரமாத்மாவுக்கு சிருஷ்டியாதி காரியம் உண்டு. அப்படியாவது சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதேவதி இத்தியாதி விஷயங்கள்ல சொன்ன மாதிரியாக அது சாஸ்திர திருஷ்டியா என்று சொல்ற மாதிரியாக விசேஷபூதமான, அதாவது எல்லா சப்தமும் விஸ்வசேனரும் விஸ்வசேன சப்தமும் விஸ்வசேனாந்தர்யாமியான பரமாத்ம பரியந்தம் போகுமானபடினால அந்த விஸ்வசேனருக்கும் விஸ்வசேனருக்கும் விசேஷபூதமாக அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்ம பரியந்தம் இந்த விஸ்வசிருஜகான்ற சப்தத்தை எடுத்துட்டு போகணும் அல்லதுன்னு அர்த்தம். வா நேதவியம் இல்லனா முன்ன சொன்ன மாதிரி முக்தாளுக்கு இருக்கா மாதிரி சில லோக சிருஷ்டிகள்ல நயனம் பண்ணணும் விஸ்வசிருஜ சப்தத்தை, அல்லது விசேஷ பரியந்தமாக போய் விஸ்வசேன அந்தர்யாமியான பெருமாளுக்கு அந்த விஸ்வசிருஷ்டித்வம் சொல்லணும், அப்படியாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நித்யானாம் ஞானபோகயோஹோ ஈஸ்வரேன மிதஸ்ச அத்யந்த சாம்யபி விக்ரஹாதிகாரயோஹோ வைஷம்யம் பகவன் நித்யேச்சா சித்தம். நித்யாளுக்கு நித்யானாம் நித்யர்களுக்கு ஞானம் என்ன போகம் என்ன இதெல்லாம் ஈஸ்வரனால பகவானால விஷ்ணுவால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட விக்கிரகம் அதிகாரம் அவரவர்களுக்கு உள்ள விக்கிரகம் திவ்யமங்கல விக்கிரகம் வேறு வேறாகவும் அவர்களுக்கு உள்ள அதிகாரம் வேறையாகவும் இருக்கிறது தான் பகவான் நித்தியேச்சா சித்தம். பகவானுடைய நித்தியேச்சையே அப்படிதான், ஆதிசேஷனுடைய சொரூபம் விக்கிரகம் வேற, விஸ்வசேனருடைய விக்கிரகம் வேற, அதே மாதிரி அவளுக்கு அதிகாரங்கள் வேற வேற, விஸ்வசேனருக்கு அதிகாரம் வேற, ஆதிசேஷனுக்கு அதிகாரம் வேற, கருடனுக்கு அதிகாரம் வேற, கருடனுக்கு சம்ஸ்தானம் வேற, சரீரஸ்தி வேற, ஆனால் ஞானம் ஒரே மாதிரி தான், ஞானம் ஒரே மாதிரி தான், போகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கூட விக்கிரகத்திலையும் அதிகாரத்திலையும் வைஷம்யம் பகவானுடைய நித்தியேச்சா சித்தம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்படி அப்படியே தான் அது அப்படியே அது உருவாக்கப்பட்டது என்று அர்த்தம். பிரியே உருவாக்கப்பட்டதுனா நித்தியேச்சா சித்தம்னு சொல்லணும், உருவாக்கப்பட்டதுன்னா ஏதோ ஒரு சமய விசேஷத்துல ஆயிடும் அப்படி கிடையாது. நித்தியம் ஒல்லியோ வாழும் நித்தியேச்சையே அப்படிதான், பகவான் நித்தியேச்சையே, இவருக்கு இந்த விக்கிரகம் இவருக்கு இந்த விக்கிரகம் இவருக்கு இந்த விக்கிரகம் என்றும் இவருக்கு இந்த அதிகாரம் இவருக்கு இந்த அதிகாரம் என்றும், ஆனால் ஞான போகங்கள்ல தாரதமியம் இல்லாம சாமியம் என்றும் பகவான் நித்தியேச்சா சித்தம் என்று புரிந்து கொள்ளும். கஷ்டமான விஷயங்களா இருந்தாலும் நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்றது அது என்னுடைய விசுவாசம். பிரியேன இத்தியேத்தது அனந்த கருடாதிஷ்வபி சமானம், பிரியேனு சொல்றது வந்து இது ஒன்லி இவருக்கு மட்டும்தான் இல்லை, அனந்தன் ஆதிசேஷன் என்ன கருடன் என்ன அவளுக்கெல்லாம் கூட இது சமானம் தான். அத்தத்து விஜாபனாதிகாரிணி வாக்கிய அனத்திலங்கார்த்தம் விசேஷதா உக்தம். என இவர் வந்து விஜாபன அதிகாரி வந்து வந்து சொல்லணும் என்னென்ன நடந்ததுன்னு. அந்த வாக்கியத்தை வாக்கிய அனத்திலங்கனம் அதை வந்து அதை மேலிருந்த வாரியா கண்டுக்காம விடுறவர் இல்லை பெருமாள். அதை கரெக்டா ததா அனுஜானந்தம் உதார வீக்ஷணைகின்னுட்டு அதை நல்லா கவனிக்கிறார். அதனால இவரை ஸ்பெஷலா பிரியேணன் சொன்னதுக்கு காரணம் அது. மற்றவாளுக்கும் இந்த பிரியேணன்ற விசேஷனம் பொருந்துவானாலும் கூட அவர்களை பற்றி சொன்ன ஸ்லோகத்தில் இந்த பிரியேணன்ற சப்தம் இல்லையே என்று நினைக்க வேண்டாம். ஏனெனில் இவருக்கு விசேஷமாக சில அதிகாரங்களும் அந்த வாக்கியத்தை அதிலங்கனம் செய்வதில்லை. சர்தாம் போ அப்படின்னு சொல்லாத அது உன்னிப்பாக கவனிக்கிறார்ன்றதுனாலையும் இவருக்கு ஒரு விசேஷம் இருக்குன்றதுனால பிரியேணன்னு விசேஷத்தாக உத்தம். நிவேதிதம் இது பாட்டே பிரியேண சேனாபதினா நிவேதிதம் ததானுஜானந்தம்னு ஒரு பாட்டம் இருக்கு, நிவேதிதத்துன்னு ஒரு பாட்டம் இருக்கு. நிவேதிதம்ன்ற பாட்டத்தில் எது இத்தியசிய தது இத்தி பிரதிநிர்தேசோ அத்தியாகத்தவை. அதில் என்ன பண்ணணும்னா பிரியேணன் சேனாபதினான் நிவேதி எத்துன்னு எச் சப்தம் இல்லை. எத்து சப்தமானது நம்ம மறுபடியும் இல்ல நிவேதி தத்துன்னு தத் சப்தம் வச்சிருந்தாலும் எச் சப்தமானது நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்க வேண்டிய சிரமம் இருக்கு. ஆனா நிவேதி எத்துன்னு சொல்லிட்டா எச் சப்தம் அத்தியாகாரம் பண்ணிக்க வேண்டாம்ன்றதுனால நிவேதித்தம்ன்ற பாட்டத்தை காட்டிலும் நிவேதி எத்துன்ற பாட்டமே ஒசந்தது. நிவேதி தத்து இத்தி பாட்டா சமீச்சீனா எத்விர்த்தே பூர்வம் பிரயுக்தே தத்விர்த்தம் அனந்தரம் பிரயோக்தவியமே வேத்யாகு. எச்சப்தம் போட்டா தச்சப்தம் போடணும். அதனால எத்து இருந்தாதான் தத்து வரணும், இல்லைன்னா எத்துவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப தத்து எப்படி போட முடியும்? அதனால தத்து எத்துன்னு இருந்ததுன்னா அப்ப தத்து இருக்கணும். அதனால பிரியேண சேனாபதினான் நிவேதி தத்து ததா நிவேதி தத்து ததா எத் யதானு முன்ன எத்து வந்துடுத்து அப்ப தத்து வரதானே வரணும். அதனால நிவேதி தத்துன்ற பாட்டமே உச்சித்தம்னு தாத்பரியம். எத்விர்த்தே பூர்வம் பிரயுக்தே எச் சப்தமானது பூர்வமானது பிரயுக்தமா இருக்கும் பட்சத்தில் தத்விர்த்தம் அனந்தரம் பிரயோக்தவியமேவ தற்சப்தமானது போட்டுதான் ஆகணும், பிரயோகம் பண்ணிதான் ஆகணும் இது என்றல்லவா சொல்லுகிறார்கள். அதனால நிவேதித்தம் நிவேதித்தம் என்ற பாடத்தை விட நிவேதி எத்துன்னு போட்டாலே சரியாகும். நிவேதித்தம்னாக்க அது அஞ்சு எழுத்து ஆயிடுறது. ஆனா நிவேதினா மூணு எழுத்தாயி தற்சப்தம் பிரயோகம் பண்றதுக்கு அவகாசம் இருக்கு. அதனால நிவேதித்தம்னு அதை வேஸ்ட் பண்றதை காட்டணும். நிவேதி தத்துன்னு சொல்லிட்டாக்க என்ன அத்தியாகார சிரமம் இல்லை, இல்லனா அத்தியாகாரம் பண்ணி ஆகணும் தற்சப்தத்தை. ஏன்னா எச்சப்தம் இருந்தா தற்சப்தம் வேணுமே அப்படின்றது. சேனாபதி நிவேதித்த பகவத் அபிமதத்துவமாக சேனாபதி நிவேதித்தமானது பகவானுக்கு அபிமதம், பகவான் அப்படியே அதை உணர்ந்து அங்கீகரித்துக் கொள்கிறார் என்பதற்காக தத்ததானுஜானந்தம் உதார வீக்ஷணைஹி என்று சாதிக்கிறார். பகவதி தத் பரிஜனேச்ச சர்வஜேபி ஏவம் நிவேதன பிரேக்ஷணாதி வியாபார ஸ்வச்சந்த லீலா பிரவருத்தாக. பகவானிடத்திலையும் தத் பரிஜனங்களிடத்திலையும் அவள் சர்வஜ்ஞாளாக இருந்தாலும் கூட பகவானுடைய பரிஜனால் எல்லாருமே சர்வஜ்ஞால் தான் இருந்தாலும் கூட அவள் இடத்துல நம்ம பண்றத அப்பப்ப நிவேதனம் பண்ணணும். ராஜாவுக்கு கூட லோகத்தில் கூட ராஜாவுக்கு அவருக்கு தெரியாதான், அவருடைய ஆக்ஞையின்படிதான் மந்திரிகள்லாம் நிறைவேற்றுகிறார்கள் எல்லாத்தையும். அதை போய் நான் இதை நிறைவேற்றி விட்டேன் என்று ஒரு தடவை சொல்லணும். அவர் நிறைவேற்ற போறான்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் கூட ராஜாவிடத்தில் ஒரு தடவை சமயம் சொல்லணும், நிவேதனம் பண்ணிட்டேன். அப்பப்போ கார்த்தாந்திகைகி அகில கால நிவேதனாய கண்டாமணி ரபிஹிதஸ்ய கணாரவேணன் ராம் கவி. என்னென்ன ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒன் ஹவர் எவ்ரி ஒன் ஹவர் என்னென்ன காரியங்கள் என்னென்ன நடக்கிறது, இப்ப என்ன நடக்கிறது அரண்மனையில பேலஸ்ல அந்த கோவில்கள்ல பக்கத்தில் இருக்கிற கோவில்ல என்னென்ன நடக்கிறதுன்றது அப்பப்ப ராஜாவுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ராஜாவுக்கு ஒரு அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அனுஜானிகி அப்படின்னு சொல்லி அதை போயிட்டு அங்க சொல்லிடணும். இது இப்ப இப்ப நிவேதனம் ஆக போறது, இப்ப மாத்தியானிக்க சந்தியா காலம் வந்துடும், அவருக்கு தெரியாதான் மாத்தியானிக்க சந்தியா காலம் வந்துடுச்சு, இருந்தாலும் ஒரு தடவை நிவேதனம் பண்ணும். அந்த மாதிரியாக ராஜாவான அதாவது பெருமாளான சர்வஜ்ஞருக்கு தெரியாதா இவர் என்ன பண்ணார்னு அவர் போய் சொல்லணுமான்னு கேட்டா அது சொல்லித்தான் ஆக வேண்டும். சர்வஜ்ஞேபி ஏவம் நிவேதன பிரேக்ஷனாதி வியாபாராக, நிவேதனம் பண்றது அவரிடத்துல அவரை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வருது இத்தியாதி வியாபாரங்கள்லாம் ஸ்வச்சந்த லீலா பிரவருத்தாக, அதெல்லாம் அவசியம் பண்ணியே ஆகணும்னு அர்த்தம். எத் யதா தத் ததா இதி ஸ்வரூப பிரகார யோகோ அவிசம்வாதார், எப்படியோ அப்படியே அதை தெரிந்து கொள்கிறார் என்பதானது. எப்படி என்றால் அவர் ஒன்னு சொல்ல இவர் ஒன்னு புரிஞ்சுக்கிறார் இல்லாம ஸ்வரூப பிரகார யோகோ அவிசம்வாதார், அவிசம்வாதினா விசம்பாதியா இல்லை, எப்படியோ அப்படியே தெரிஞ்சுக்கிறார் அர்த்தம். விசம்பாதினா விபரீதமா புரிஞ்சு. வீக்ஷணானாம் உதாரத்துவம், அந்த பார்வைகளுடைய உதாரத்துவம்னா என்னன்னா ஐஸ்வர்ய வெஞ்சனாய், அவருடைய ஐஸ்வர்யத்தை வெஞ்சனம் பண்ணக்கூடிய உதாரமான பார்வைகள். பிச்சைக்காரன் பார்க்கறதுக்கும் ராஜா பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்க முடியும். சாதாரணமான ஒருத்தன் பார்க்கறதுக்கும் ராஜ பார்வைன்னு தனி பிரசித்தம் தானே. அந்த மாதிரி பெருமாளத்தை எப்படி பார்ப்பார் அப்படின்னா அதை ஒரு மாதிரி பார்ப்போம். ராஜா ராஜ பார்வைன்னு எல்லாருக்கும் வந்துருமன்னு அதுக்கு நிற்கும். நம்ம தான் திருடனுக்கு போய் ராஜமொழி மொழினா ஒழிப்பானா, ஒழிக்க மாட்டான். அந்த மாதிரி வீக்ஷணத்துல உதாரத்துவம்னா என்னன்னா அந்த ஐஸ்வர்ய வெஞ்சகமா இருக்கணும். அதான் உபய விபூதி நாசத்துவம் தெரியறா மாதிரியான ஒரு பார்வை பார்க்க வேண்டும். ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம். என்ன சுவாமி தேசி என்ன அழகா சாதிக்கிறார். வீக்ஷணானாம் உதாரத்துவம் ஐஸ்வர்ய வெஞ்சகத்தையா சௌந்தர்யாதி குணாதிசய அதிசயாது, அதுண்டு இல்லாம அவருக்கு அவருக்கே பகவானுக்கே இருக்கிற அந்த குண்டரீகாட்சத்வாதி சௌந்தரியங்கள்லாம் இருக்கே, கமலக்கண்ணன்னா இருக்கிறது அந்த அதனால ஏற்படுற அழகு, அந்த அதிசயங்கள், அந்த அந்த ஆக்ஞாபிப்பிராய கர்ப்பத்துவம் ஆக்ஞ, அது அந்த ஆக்ஞ, நான் கொடுத்த ஆக்ஞையை நிறைவேற்றிட்டான் என்ற அவர் அந்த பார்வையில துவனிக்கணும். அதெல்லாம் தான் ஆனந்த பிரதமானது. விஸ்வசேனருக்கும் ஆனந்த பிரதம், பார்க்கர்வாளுக்கும் ஆனந்த பிரதம், நித்யாளுக்கும் ஆனந்த பிரதம். நித்யாலாம் பக்கத்தில் இருக்கா, அவர் போய் விஸ்வசேனர் அப்படி நிவேதனம் பண்ணுவார், நான் சொல்றேன் அப்படி பார்ப்பார். அந்த பார்வையை பார்த்து பக்தாளுக்கு, நித்யா நித்ய முக்தாளுக்கு, அங்கே சென்றிருக்கிற முக்தர்களுக்கும் நித்யர்களுக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்பட, அந்த மாதிரியான ஒரு பார்வை ததா உதார வீக்ஷணைகின்ற சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு விஷயங்களை சேர்த்து இந்த ஸ்லோகமானது அற்புதமாக இருக்கு. இல்ல இந்த வியாக்கியானம் இல்லைன்னா இதுல இவ்வளவு அற்புதம் இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும். பொதிய முக்தோஜித சேஷ போஜினா துவயா அனுசிருஷ்டாத்மபரேண யத்யதாம் பிரியேண சேனாபதி நான்யவேதித ததானுஜானந்தமுதார வீக்ஷணைஹி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.